ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಹಯಾಸ್ಯ ಪದಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ಹೈಗ್ರೀವ್ ದಿವ್ಯಮಣಿ ಪಾದುಕಾ ಸೇವಕ ಶ್ರೀಮತಭಿನವ ವಾಗೀಶ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಪ್ರಕಾಲ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಶೈಲವಂಶೋದ್ಭವ ಸೋಮಯಾಜಿ ನಾರಾಯಣಾರ್ಯಾರ್ಥ ಸಮಸ್ತಬೋಧಂ ತತ್ಪೌತ್ರಮೀಡೇ ವರದಾರ್ಯ ಸೂನು ಆಢ್ಯಂ ಗುಣೈರ್ಯಜ್ಞವರಾಹವರ್ಯಂ ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀಯಜ್ಞವರಾಹ ತಾತಯಾರ್ಯ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ದೇವಾಧಿನಾಥ ಕಮಲಾವೃತನೇಶ ಪೂರ್ವಾಂ ದೀಪ್ತಾಂ ತರಾಂ ವಕುಲಭೂಷಣ ನಾಥಮುಖ್ಯೈಃ ರಾಮಾನುಜಃ ಪ್ರಭೃತಿಭಿಃ ಪರಿಭೂಷಿತಾಗ್ರಾಂ ಗೋತ್ರೀಂ ಜಗಂತಿ ಗುರುಪಂಕ್ತಿಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ದಿಶಂತು ಮೇ ದೇವ ಸದಾ ತ್ವದೀಯಾಃ ದಯಾತರಂಗಾನುಚರಾಃ ಕಟಾಕ್ಷಾಃ ಶ್ರೋತ್ರೇಷು ಪುಂಸಾಂ ಅಮೃತಂ ಕ್ಷರಂತೀಂ ಸರಸ್ವತೀಂ ಸಂಶ್ರಿತಕಾಮಧೇನುಂ ವಿಶ್ವಾಸ ವಿಷ್ಣುಪದ ಭಕ್ತಿ ವಿರಕ್ತಿ ಶೂನ್ಯಂ ವಿಭ್ರಷ್ಟಕೃತ್ಯಮಪಿ ಮಾಂ ವಿಷಯೇಷು ಸಕ್ತಂ ವಿದ್ವತ್ಸಭಾನುಗತಿ ಯೋಗ್ಯಮಿಹಾ ದಧಾನೋ ವೇದಾಂತ ಸೂರಿಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀವಿಷ್ಣುಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಇಂದ್ರಯ ಪಾಶುರಂ கனைத்திளங்கற்றறிமை கன்று கிரங்கி நினைத்து முளவழியே நின்று பால் சோர நனைத்தில் நம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்திற்கினியானைப் பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் இழுந்திராய் இதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாறு மறிந்தேலோரெம்பாவாய். இன்னைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய திருநாமம் மனத்துக்கினியான் அப்படிங்கிறது. மொத்த பாசுரமும் நாம் அனுபவிக்க போறதில்லை, மனத்துக்கினியான் அப்படிங்கிற பதத்தை ஓரளவுக்கு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ற அளவுக்கு நம்ம அனுபவிச்சுட்டு மேலே அந்த பாசுரத்தோட இந்த மனத்துக்கினியான்றது எப்படி பொருந்துறதுன்றதையும் அனுபவிப்போம். முதல்ல மனத்துக்கினியான், மனத்துக்கினியான் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். மனத்துக்கினியான்னா மனதுக்கு இனியவனாக இருக்கும் தன்மை யாரிடம் இருக்கோ அவன் மனத்துக்கினியான். மனசுக்கு இப்போ லௌகிக ரீதியா பார்த்தோம்னா இவாளை நம்ம மனசுக்கு பிடிக்கும், இவாளை நம்மளுக்கு நம்ம மனசுக்கு பிடிக்காது அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி மனசுக்கு பிடிச்சவா அப்படின்னு சில பேர் இருப்பா, அவா மனத்துக்கினியவர்கள் இப்படின்னு. ரெண்டாவது, யார் அந்த மனத்துக்கினியான் அப்படிங்கறத பார்க்கணும். இந்த பாசுர ரீதியா பார்க்கணும். இந்த பாசுர ரீதியா மனத்துக்கினியான்றவர் சக்கரவர்த்தி திருமானான ராமபிரான். மனத்துக்கினியான்னா யாருன்னு பார்த்தாச்சு, யார் அந்த மனத்துக்கினியான்றதையும் பார்த்தாச்சு. இப்ப மேல யார் யாருடைய மனசுக்கெல்லாம் இவன் மனத்துக்கு, யார் யாருடைய மனசுக்கெல்லாம் இவன் இனியவனாக இருந்தான் அப்படிங்கறத அனுபவிப்போம். முதல்ல ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகிக்கு சம்க்ஷேபமா நாரத பகவான் அனுகிரகிச்சார். நாரதன் அனுகிரகிக்கிறதுக்கு முன்னாடியே வால்மீகி சில பிரச்சனங்கள் கேட்டார் நாரதர்கிட்ட. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ்ச கிருதஜ்ஞ்ச சத்யவாக்கியோ திருடவிரதா அப்படின்னு ஆரம்பிச்சு, இன்று 16 குணங்கள் நிரம்பியவன் ஞாத்துமேவம் விதம் நரம் அப்படிங்கறதுனாலையும் தைரியுக்த ஸ்ரூயதாம் நரஹா அப்படின்றதுனாலையும் நரனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படிங்கறத வச்சு நீர் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நாரதர்கிட்ட வால்மீகி கேட்கிறார். மகர்ஷி குணங்களைட்டே பிரஷ்னம் பண்றதுனால இவர் குணங்களுக்கு வசப்பட்டவர், குணங்களுக்கு மயங்கப்பட்டவர் வால்மீகி மகர்ஷி அப்படிங்கறது தெரியறது. இதனாலேயே மனத்துக்கினியவனா ஆகிறான் ராமன். சரி, வால்மீகி சொல்ற மேற நாரதரும் சங்கேபமா ராமாயணத்தை சொல்றச்சே ராமனுடைய கல்யாண குணங்களை வெள்ளத்துல வர மழைய போல அவ்வளோ ஒரு ஃப்ளோவோட சொல்ற மொத்த கல்யாண குணங்களையும். சரி, இவா சொல்றா மேல அதுக்கப்புறம் ஸ்ரீமத் ராமாயணத்துல யார் யார் மனசுக்கு இனியவனா இருக்கான் ராமன்னு பார்த்தா அயோத்தியா மக்களுக்கு. அயோத்தியா மக்கள் அனுபவிச்ச வகைய நாம அடுத்தது பார்ப்போம். முதல்ல விஸ்வாமித்திரரும் தசரதர் கிட்ட வந்து பெருமாளை யஜ்ஞ சம்ரக்ஷணார்த்தம் ஆசின் போனோன்றது கேட்க வரப்போ அந்த இன்ஸ்டன்ஸ் சரித்திர ரீதியா நம்ம அனுபவிச்சுட்டு போலாம். அடுத்தது அயோத்தியா மக்கள். முதல்ல விஸ்வாமித்திரர் எப்படி, விஸ்வாமித்திரருடைய மனசுக்கு ராமன் எந்த வகையில மனத்துக்கினியானா இருந்தான்றதை பார்ப்போம். விஸ்வாமித்திரர் தசரதர்கிட்ட வந்து கேட்கிறார், இந்த மாதிரி எனக்கு ராமனை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸ்வபுத்திரம் ராஜசார்தூல ராமம் சத்ய பராக்கிரமம் காகபட்ச தரம் சூரம் ஜேஷ்டம் மே தாதுமரு ஹசி அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் திரிகாலஜானியா இருந்த பொழுதிலும் ராமனுடைய பராக்கிரமம் சத்தியமான பராக்கிரமம், அதனால பராக்கிரம துவாரா மனத்துக்கினியானா இருக்கார் ராமன் விஸ்வாமித்திரருக்கு. அது மட்டும் இல்லாத ஸ்வரூபத்தையும் அனுபவிக்கிறார் இந்த இடத்துல. காகபட்ச தரம் சூரம், காகபட்ச தரன் அதாவது சுருண்ட கருங்குடலை உடைத்தானதான ராமன் இருக்கானே, என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிக்கும்பா, அதனாலதான் அத்தை கொண்டு நான் வர்ணிக்கிறேன் ராமன, அதனால எனக்கு அவசியம் ராமனை கொடுத்தருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். இதுல இருந்து ராமனுடைய சத்தியமான பராக்கிரமத்தினால ராமன் விஸ்வாமித்திரருக்கு மனத்துக்கு இனியானா இருக்கார். அது மட்டும் இல்லாத தன்னுடைய ஸ்வரூபத்வாரா காகபட்ச தரனாக இருக்கக்கூடியதால தன்னுடைய பக்தாளா இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர சக்தோஹ்யேஷ மயா குப்தா திவ்யேன ஸ்வேன தேஜசா. ராமனுக்கே ஸ்வயமாக பிரகாசிக்கக்கூடிய தன்மை இருக்குப்பா, அவனுடைய தேஜஸினாலே அவன் பிரகாசிப்பான். இப்படி சில பல ஆஸ்பெக்ட்னால மனத்துக்கினியவனாக இருக்கான் ராமன் விஸ்வாமித்திரருக்கு. சரி, தசரதருக்கு எப்படி மனத்துக்கினியவனாக இருக்கான்றத அடுத்த சர்க்கத்திலேயே தசரதர் சொல்றார். ஊன ஷோடஷ வருஷோமே ராமஹா ராஜீவலோச்சனஹா. என்னுடைய ராமன் சுவாமி, அவன் ராஜீவலோசனன், தாமரை கண் சுவாமி. அந்த கண்ணு சாயங்காலம் தாமரை எப்படி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் கூம்பி போயிடுமோ அந்த மாதிரி என்னுடைய ராமன் சாயங்கால வேளையில படுத்துருவான் சுவாமி, ராஜீவலோச்சனன் சுவாமி, தாமரை கண்ணன் சுவாமின்றதுனால தசரதரையும் தன்னுடைய மனத்துக்கு இனியவனாக, தசரதனுக்கும் தன்னுடைய மனத்துக்கு இனியவனாக வச்சின்றிருக்கார் பெருமாள். தசரதனுடைய மனத்துக்கும் இனியவனாக இருக்கான் ராமன் தெரியறது. இதுக்கப்புறம் சரி, தசரதன் புத்திராபிமானத்தினால தன்னுடைய மனசுக்கு இனியவனாக சொல்றாருன்னு இருக்கலாம். அயோத்தியா மக்கள் மொத்த பேரும் இதை சொல்றா, அதை அனுபவிப்போம். சஹி ரூபோபபன்னஸ்ச வீரியவான் அனசூயகா பூமாவனுபமசூனு குணைர் தசரதோபமஹா. ராமன் உயர்ந்த திருமேனி கொண்டவனா, வீரியவான் நல்ல வீரமுடையவனா, அனசூயகா அசூயை, மத்தவா இப்படி அய்யோ அவ இப்படி பண்றாளே, அவ இப்படி இருக்காளே, அப்படி இருக்காளேன்னு அசூயை இல்லாதவனா எந்த விஷயத்திலையும். பூமா வனுபமஹா சூனு, பூமியில ஈடிணையற்ற ஒரு பிள்ளையா. குணைஹி தசரதோபமஹா, குணங்கள்னால தன்னுடைய அப்பாவான தசரதனுக்கு ஈடானவன் அப்படிங்கிறா. அது மட்டும் இல்லாத சதுநித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் சபாஷதே உச்சியமானோபி வருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே. ராமன் எப்பவுமே பிரசாந்தமா இருப்பேரா, மிருதுபூர்வம் சபாஷதே, மிருதுவாவும் பேசுவார், தானே முன் வந்து வலியே மின்னக்கூடிய மின் பேசக்கூடியவரா ராமன். சில பேர் பேசுறதெல்லாம் மிருதுவா இருக்காது, அதே மாதிரி சில பேர் தானாக முன்னாடி வந்து அவன் வந்து பேசட்டமே நான் அப்புறம் பேசுறேனே அப்படிங்கிற மாதிரி இருப்பா. ஆனா பெருமாள் அப்படி இல்லையா, மிருதுபூர்வம் சபாஷத்தே, மிருதுவாவும் பேசுவார் மின்னையும் வந்து பேசுவார்ன்றதை காண்பிக்கிறா அயோத்தியா மக்கள். உச்சியமானோபி வருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே, யாராவது ஏதான கடுமையான வார்த்தைகள் சொல்லிட்டால்னா அதுக்கு நோத்தரம் பிரதிபத்தியத்தை, அதுக்கான பதில கொடுக்கறது இல்லையா பெருமாள். சைலண்டா தாம் பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுவாராம், அவளுக்கு அதுக்கான பதில கொடுக்கறது இல்ல அப்படின்னு. கதஞ்சித்து உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாரானாம் சதமப்யாத்மவத்தயா. யாராவது ஒருவன் ஒரு உபகாரம் பண்ணிட்டான்னா, அதா ஆயுசு காலம் மொத்தம் இவன் அந்த உபகாரம் பண்ணவன் சுவாமி, எனக்கு இவன் அந்த உபகாரம் பண்ணவன் சுவாமின்னு கொண்டாடுவாராம். ராமன் ராஜபுத்திரன், ராஜபுத்திரனா இருக்கக்கூடிய யுவராஜனுக்கு ஒருத்தன் செய்யக்கூடியதான உபகாரம்னு ஒன்றும் இருக்காது. ஏன்னா ராஜ பவனத்தில் இருக்கக்கூடியதுனால யாரான ஒருத்தர் உபகாரம் பண்ணணும்ன்ற மாதிரி அமையாது பெருமாளுக்கு. ஆனா எவனோ ஒருத்தன் எத்தையோ பண்ண போய் அதை அவர் உபகாரமா எடுத்துருவேறான் பெருமாள். அதுதான் சொல்றார், கதனிச்சிட்டு எப்படியோ ஒருத்தன் எத்தையோ பண்ண போய் அதை பெருமாள் ஆகி இது எனக்கு உபகாரமா அமைஞ்சு கொடுத்துப்பா அப்படின்னு சொல்லி அவனை கொண்டாடுவேறான். எப்போ ஒருத்தருக்கு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய திறன் இருக்கோ அந்த ஞாபகம் வச்சுக்கக்கூடிய திறன்னால நல்லது பண்ணத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம், கெட்டது பண்ணத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ உபகாரம் பண்ணா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, அபகாரம் பண்ணா ஐயோ இவனா இவனுக்கு நம்மளுக்கு இவன் நம்மளுக்கு ஹெல்ப்பே பண்ணலையே உபகாரமே பண்ணலையே இவன் அதையும் ஞாபகம் வச்சுக்கலாமோ இல்லையோ. ஆனால் பெருமாள்கிட்ட அப்படிங்க நஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா நஸ்மரதி. எதன் எதன் நினைச்சே பார்க்க மாட்டானா, எதை ஸ்மரிக்க மாட்டான்னா, ஒருத்தன் தனக்கு தீங்கு இழைத்தால் அபகாரம் பண்ணால் அதை நினைச்சே பார்க்க மாட்டானா, அவன் சரி பண்ணிட்டு போய் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு விட்டு அதை ஸ்மரிக்கவே மாட்டாராம் பெருமாள். நஸ்மரத்யபகாராணாம் சதமபி, ஒரு உபகாரம் பண்ணத்துக்கு அவ்வளோ கொண்டாடுங்க பெருமாள், ஒரு உபகாரம் பண்ணத்துக்கு தானே மர சரி ஒரு ஒரு ஒரு அபகாரம் தானே பண்ணிட்டேன் பரவாயில்ல போ அப்படின்னு இருக்க மாட்டேறான். நூறு பண்ணா கூட, நூறு அபகாரங்கள் அபராதங்கள் பண்ணா கூட பெருமாள் வந்து அதை ஸ்மரிக்க மாட்டாராம், ஞாபகம் வச்சுக்க மாட்டாராம். சீலவிருத்தைர் வயோவிருத்தைர் ஞானவிருத்தைஸ்ச சஜ்ஜனைஹி கதயன் நாஸ்தவை நித்யம் அஸ்திர யோக்யாந்தரேஷ்வபி. ராமருடைய நண்பர்கள் சீலத்தினாலையும் ஞானத்தில ஞானத்தினாலையும் வயசினாலையும் விருத்தாளா இருக்க, விருத்தாள்னா முதியோர்களாக இருக்கக்கூடியவர்கள். இப்ப ஏற்பட்ட சஜ்ஜனங்களோட தான் ராமனுடைய சக்கியம் இருக்குமா. பொதுவாக அஸ்திர சஸ்திரங்கள் அபியாசிக்கிற காலத்துக்கு நடுவுல விராமங்கள் வரச்ச சமயத்துல பெருமாள் காரியத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேறான், உபயோகமா இருக்கிற மாதிரி இந்த பெரியவர்களோட சம்பாஷணம் பண்ணிட்டு தன்னுடைய பொழுத போக்குவார் அப்படிங்கிற மாதிரி பல நல்ல குணங்களை இந்த அயோத்தியா மக்கள் கொற்ற இந்த அயோத்தியா காண்டம் முதல் சர்க்கம் ரெண்டாவது சர்க்கத்தில் இவ்வளவு நற்பண்புகள் நற்குணங்கள் இருக்கும் பொழுது கூட இத்தனை குணங்களுக்கும் மயங்காத ஒருத்தர் இருந்திருக்காளாம் அந்த காலத்தில். யாரிடான்னு கேட்டால் இத்தனை குணங்களை கண்டும் மயங்காத ஒரு அப்பேற்பட்ட கடுவான ஒரு மனசு உடையவன் யாரு அப்படின்னு கேட்டால் வீரியவான் நசவீரியேன மகதாஸ்வேன விஸ்மிதா. தனக்கு இவ்வளோ வீரம் இருக்கு, தனக்கு இவ்வளோ குணங்கள் இருக்குங்கிறத கண்டும் மகதாஸ்வேன விஸ்மிதா, வீரியவான் நசவீரியேன மகதாஸ்வேன விஸ்மிதான்றதுனால இவ்வளவு இருந்தும் தன்னை பெருமையாக நினச்சிக்க மாட்டார், நம்மளும் சாதாரணமான ஒரு மனுஷன்னா அப்படிங்கிற மாதிரியான புத்தியிலேயே இருப்பார். இதுவும் ஒரு நல்ல குணம் அப்படிங்கிறதா வால்மீகி இந்த இடத்துல காமிக்கிற, இப்போ ஏற்பட்ட குணம் இருந்தும் தன்னை வசதியாக நினச்சிக்காததே ஒரு குணம் தான், அதுவும் நம்மளுக்கு நம்ம மனசுக்கு இனியதாக இருக்கக்கூடிய குணம், அந்த குணம் ராமன்ட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்கிறார். இதுக்கப்புறம் சரி இத்தனை பேர் சொன்ன நல்லவா, இதுக்கு முன்னாடி அனுபவித்த நற்பண்புகள்லாம் நல்லவா, அதாவது சாதாரண ஜனங்கள்டேந்து ரிப்பூனாமபி வச்சலகான்னு அங்கே மேலே பிரீதிருவடி சொல்கிறச்சே யுத்தகாண்டத்தில் சாதிக்கிறார், அந்த மாதிரி கெட்டவா மனசு கூட நற்குணங்கள் உடையவன் தான் ராமன்னு அவா சொல்லக்கூடியதாக கூட இருக்கக்கூடியதான குணங்கள் உடையவனா ராமன். அப்படி என்ன குணங்கள் இருக்கு ராமன்ட்ட, அப்படி யார் கெட்டவா வந்து ராமன்ட்ட நல்ல குணங்கள் இருக்குங்கிறத சொல்றான்றத அனுபவிப்போம். மந்தரை அப்படின்னு ஒருத்தி ஸ்ரீமத் ராமாயணத்தில் வர கைகேயியுடைய தாசி, அவ ஞாதிதாசி எதோஜாதா கைகேயா சுகோஷிதா அப்படிங்கிறார் வால்மீகி. எங்கேயோ பிறந்திருக்கா எதோஜாதா அப்படின்ட்டார். அந்த மாதிரி கைகேயி கூட இருந்தவ, அவள் வந்து கைகேயி உன்னுடைய தனங்கள்லாம் போகிறது, உன்னோட சௌபாகியம்லாம் போகிறது ராமனுக்கு பட்டாபிஷேகமா, பரதனோட வாழ்க்கையும் அதோ அதோகதி, உன்னுடைய வாழ்க்கையும் அதோகதி அப்படின்னு சொல்கிறச்சே, ஸ்ரீ ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலக்ஷயே, ராமனாக இருந்தா என்ன பரதனாக இருந்தா என்ன, என்னுடைய ராமன் எவ்வளோ நல்ல குணங்கள் நிரம்பியவன் அப்படின்னு தெரியுமா உனக்கு. தர்மஜ்ஞோ குருபிர் தாந்தா கிருதஜ்ஞா சத்யவாக் சுஜி ராமோ ராஜ்யசுதோ ஜேஷ்டா எவ்வராஜ்ய மதோர்ஹசி. ராமன் வசந்த தர்மங்களெல்லாம் தெரிஞ்சவனாச்சேமா, ஏன் தெரிஞ்சவன்னா அப்பேற்பட்ட குருபிர் தாந்தா அப்பேற்பட்ட ஆச்சாரிய புருஷர்கள்ட்ட வாசிச்சதுனால அவளால் ட்ரெயின் பண்ணப்பட்டதுனால குரு தர்மஜா கிருதஜ்ஞஹா, கிருதஜ்ஞன் செய்நன்றி அறிந்தவன் ராமன். சத்யவாக்கு, அவன் எப்பயுமே சத்தியத்தை தான் பேசுவான்மா. சுச்சிஹி, சுச்சி சுத்தமாக இருக்கக்கூடியவன் எப்பயுமே. அதனால ராமன் தானே இந்த யுவராஜ்யத்துக்கு அருகதை உடையவன் அப்படின்னு கைகேயி கூட முதல்ல மந்தரைட்ட சொல்றச்சே, இப்படி ராமனுடைய விசேஷ குணங்களை தான் எடுத்து சொல்றா. இது ஒண்ணு. கிஷ்கிந்தா காண்டத்துல வாலிய ராமன் வதம் பண்ணிடுறார். வதம் பண்ணதுக்கு அப்புறம் தாரை வந்து பார்க்கறா, தன்னுடைய பர்த்தா பூமியில படுத்துன்று சரீரம் வியோகார சமயம். அப்போ ராமனை பார்த்து, யார் என் பர்த்தா அடிச்சானோ அவனை நல்லா ஒரு நாலு வார்த்தை திட்டிடுவோம் கோபத்தினால அப்படின்னு, அதிருஷ்டபூர்வம் புருஷ பிரதானம் அயம்ச காகுஸ்த காகுஸ்த இதி பிரஜக்ஞே அப்படிங்கிறார் வால்மீகி. இதுக்கு முன்னாடி பார்த்து ராமன் இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்துருக்க முடியாது. ஆனா பார்த்தோன்னு இவர் தான் ராமன் அப்படின்னு தெரிஞ்சிடுமா. அவருடைய சொரூபமே திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கோ இல்லையோ, அது தானா தெரிஞ்சிடுமா இவர் தான் ராமன். இப்ப ஏற்பட்ட வசத்தியான திருமேனி கொண்டவன் ராமனாதான் இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிடுமா. வெய்ய வந்தவாயாலே வாழ்த்த தொடங்கினாள், தோப்பிரமேயச்ச துராசதச்ச ஜிதேந்திரியோத்தம தார்மிகச்ச அக்ஷய கீர்த்திச்ச விசக்ஷணச்ச க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமக்ஷஹ. தம், நீ அப்பிரமேயன்பா, பிரமாணங்கள்னால இவ்வளவுதான் நீ, உன்னுடைய குணங்கள் இவ்வளவுதான் சொல்லக்கூடியாத அளவுக்கு ஒரு பிரமேயம். அந்த பிரமேயமும் அப்பிரமேயமாக இருக்கக்கூடியவன் பாணி, துராசதன் பாணி, ஜிதேந்திரியன் இந்திரிய நிகிரகம் பண்ணவன் பாணி, அக்ஷய கீர்த்தி உனக்கு, உன்னுடைய கீர்த்தி வாரி அடிச்சதுனால என் பர்த்தா சொன்னார், உன்னுடைய குணங்கள் க்ஷத்திரியர்களுடைய குணங்கள் இதுதானா, பின்னிருந்து அடிக்கிறது தானா அப்படின்னு கேட்டதுக்கு பதில் நான் சொல்றேன்பா, உன்னுடைய கீர்த்தி அக்ஷயமானது, அழியாததுப்பா. விசக்ஷணன் பாணின்னு க்ஷிதி க்ஷமாவான், உன்னுடைய க்ஷமை இருக்கே பூமிக்கு சமமாக இருக்கக்கூடிய க்ஷமப்பா அப்படின்னு. தார தன்னுடைய பர்த்தாவை கொன்ன ராமனை பார்த்து இவ்வளவு குணங்களை சொல்றா. அப்போ தாரையுடைய மனசுக்கும் ராமன் இனியவனாக இருந்திருக்கான்றது தெரியுது. அடுத்தது ராவணன் தன்னுடைய எதிரி. சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி அப்படிங்கிறான் ராவணன். சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி அப்படிங்கிறான் ராவணன் தன்னுடைய சாரதி கிட்ட. ஏன்பா, என் ஆசின் வந்துட்டு யுத்த காலத்திலேருந்து மறவா, ராமனுடைய அந்த வீரியம் இருக்கு, தன் அவனுடைய வேலர் இருக்கு, அதுக்கு சமமானது யார்கிட்டப்பா இருக்கு, அதை நின்று பார்க்க கூட வேண்டாமா. அவனுடைய விக்ரமமானது எவ்வளோ வசதியாக இருக்கு, ரஞ்சனீயமாக இருக்கு, மனத்துக்கு இனிமையாக இருக்கு. அதாவது ராமன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டுக்கு ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் இனியவனாக இருக்கான் ஒருவருடைய மனசுக்கு. ராவணனுடைய மனசுக்கு ராவணன், தன்னுடைய மனசுக்கு ராமன் எப்படி இனியவனாக இருக்கான்னா, வீரத்தினால அவனுடைய வீரமும் சௌரியமும் அவ்வளோ பிரகாசமாக இருப்பதனால ராவணனுடைய மனசுக்கு வீரன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இனியவனாக இருக்கான். இதுக்கப்புறம் மந்தோதரிக்கு எப்படி ராமன் மனத்துக்கு இனியவனாக இருக்கான்றதை பார்ப்போம். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா அநாதிமத்ய நிதனா மகத பரமோ மகான் தமச பரமோதாதா சங்கசக்கரகதாதரா ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீ அஜய்யசாஸ்வதோ த்ருவா மானுஷம் ரூபமாஸ்தாய விஷ்ணு சத்ய பராக்கிரமா சர்வைஹி பரிவிருதோ தேவைஹி வானரத்வமுபாகதைஹி. ராமன் இருக்கானே, அவன் பரமாத்மா. இன்னைக்கு நேற்றுக்கு வந்து புதுசாக ஏற்பட்டக்கூடிய தெய்வம் இல்லை. சனாதனஹா, சனாதனமா என்றைக்கும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பிரபுவாக இருக்கக்கூடிய சிவன் நாராயணன் தான் இன்னைக்கு ராமனாக வந்திருக்கான். சங்கசக்கர கதாதரஹா, சங்கசக்கரத்தை ஏந்தி கொண்டிருப்பவனாக ராமன் மந்தோதரிக்கு சேவசாச்சார்னு சம்பிரதாயம். ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீஹி, ஸ்ரீவத்சன்ற மருவை உடையவன் இப்பேற்பட்ட பகவானான ராமன் தான் ராமனாக அவதாரம் பண்ணியிருக்கான்றத மந்தோதரிக்கு பகவான் அப்படிங்கிற இவ்வளவு நல்ல குணங்கள்னால சத்குணங்கள் சத்குண சம்பன்னனாக இருக்கக்கூடிய பகவான்ற ஆஸ்பெக்ட்ல தன்னுடைய மனத்துக்கு இனியவனாக இருக்கா, யாரான தன்னுடைய பர்த்தாவை அடிச்சு கொண்டிருக்கா அப்படிங்கிறவாள் யாரும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டா. தாரையா இருக்கட்டும் மந்தோதரியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ராமன் ஸ்தோத்திரம் தான் பண்ணிருக்கா. ஏன்னா அவ்வளவு குணங்கள் குணங்களால் ஈர்க்கப்பட்டவாளா ஆகராய்வாள்லாம். இதுக்கப்புறம் ஏன் இந்த பாசுரத்துல மனத்துக்கினியானாக சக்கரவர்த்தினா இருக்கு பெருமாள் ராமனை சொல்றார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செட்ட மனத்துக்கினியான், மனத்துக்கினியானா இருக்க எதை பண்ணி மனத்துக்கினியானா ஆனர் அப்படிங்கறத ஆண்டாள் இந்த பாசுரத்து சொல்ற நாச்சியார். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றதுனால சேர்த்து இருக்கணும், ஏதா எந்த ஒரு விஷயம்னாலும் இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். மனத்துக்கினியாக மனத்துக்கினியவனாக இருக்கக்கூடியதற்கு காரணம் என்னன்னா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றதனால் மனத்துக்கினியான்னு பாசுரம். ஏன் சினத்தினால தென்னிலங்கை கோமானை செற்றான், சீதைய ஆசின் போயிட்டான் அப்படிங்கறதுனாலயா? இல்ல, யுத்தகாண்டத்துல பெருமாள் சொல்ற சீதைய நீ கொடுத்துட்டா உன்னை நான் விட்டுடுறேன்பா அப்படிங்கிற மாதிரி கூட வாக்கியங்கள் இருக்கு. அதனால சீதைக்காக பெருமாள் வந்து இப்ப ராவணனை கொன்னேறன்றது இல்லை. சினத்தினால் இவன் சினம் வர அளவுக்கு என்ன காரியம் பண்றான்றத பார்க்கணும். இவன் யுத்தத்துல ரதத்துல நின்று யுத்தம் பண்றான், பெருமாள் பதாத்தியா நின்று பண்ணிட்டு இருக்க. அப்ப திருவடி வந்து திருவடின்னா சம்பிரதாயத்துல ஹனுமார சொல்ற வழக்கம். அந்த ஹனுமார் தன் மேல ஏறி யுத்தம் பண்ணுங்கோள் அப்படின்னு பெருமாளை பார்த்து பிரார்த்திக்கிற. பெருமாளும் அந்த பிரார்த்தனை ஏத்துண்டு திருவடியோட தோள்பட்டையில நின்றுண்டு சமமா ராவணனுக்கு சமமா யுத்தம் பண்ற. அப்ப யுத்தம் பண்றச்சே இந்த குரங்கானது எப்பப்பெல்லாம் வருதோ நம்மளுக்கு அப்பப்பெல்லாம் பிரச்சனையா இருக்கு. லங்கைக்கு முதல் தரம் வந்துட்டு லங்கை மொத்தம் பஸ்மாவா போச்சு, அவ்வளோ ராட்சதால் போ, பஞ்சசேனாபதி போனா, மந்திரிகள் போனா, அக்ஷகுமாரன் போனா, இப்ப ஏற்பட்ட லாஸ் ஏற்பட்டது நம்மளுக்கு. இதுக்கப்புறம் முன்ன நம்ம லக்ஷ்மணனை அடிச்சு தூக்கின்னு போறச்சே நம்மளை திருப்பி வந்து அடிச்சுட்டு லக்ஷ்மணனை இது போய் ஆசின் போயிட்டு பத்திரமா இந்த குரங்கை நம்ம அடிப்போம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராமனன் அடிக்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த குரங்கையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டானா, அதாவது திருவடியும் இந்த குரங்கு அடிப்போம்னு அடிக்க ஆரம்பிச்சானா ராவணன். அப்ப பெருமாள் சுத்தி வச்சு பார்த்தாரு, என்ன ராவணன் போடுற பானம்லாம் இதையுமே காணுமே, எங்க போறது அப்படின்னு பார்த்தா திருவடி மேல இருக்கான். அத்தனை திருவடி மேல அத்தனை பானமும் தெச்சு திருவடி ஒரே ரத்தமயமா சேவை சாட்சியாராம். ரத்தமயமாக இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தனான ஹனுமாரை பார்த்து பெருமாளுக்கு சக்கரவர்த்தி திருமணனுக்கு கோபம் வந்துட்டான். திருஷ்டுவா ப்ளவகசார்தூலம் ராவணேன கிருத்தவிரணம் க்ரோதமாகாரயத் தீவிரம் அப்படின்னார் வால்மீகி. இந்த இடத்துல குரோதத்தை உண்டு பண்ணிண்டாராம். இந்த பயலாவது நம்ம பக்தனா இருக்கக்கூடிய அனுமானை அடிக்கலாமா அப்படின்னு ஒரு கோபத்தை பண்ணிண்டானா பெரும் கோபம். குரோதம் ஆகாரயத் தீவிரம், சாதாரண கோபமான தீவிரமான கோபத்தை ராமன் வரவழிச்சுண்டானா, வரவழிச்சுண்டு ராவணனை சம்ஹாரம் பண்றாருன்னு இந்த விஷயம். இந்த விஷயத்த நாச்சியார் இந்த பாசுரத்தில் ஏன் சொல்றாள்னா தன்னுடைய பக்தாளுக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு துக்கம் ஏற்படுறது அப்படின்னா பெருமாளால் அது தாங்கிட்டு இருக்க முடியாதான். அதனால பெருமாள் பெருமாள் கோபத்தை வரவழிச்சுக்கிறானா இந்த நம்மளுடைய துக்கத்தை போக்குறதுக்காகவும் சோகத்தை போக்குறதுக்காகவும் நம்ம ஆர்த்தியை போக்குறதுக்காகவும். அதனாலதான் குரோதம் ஆகாரயத்தி விவரம் அப்படிங்கிற ராமனை. அப்படி திருவடிக்கு இப்படி ஒரு உபதிரவம் வந்தப்போ ராவணனால ஏற்பட்டதுனால ராவணனை சம்ஹரித்த பெருமாள் நம்மளுக்கும் ஏதான துக்கம் வந்துச்சுன்னா அந்த கோபம் வேண்டிருக்கான். இந்த ஆண்டாள் கோஷ்டினருக்கும் நாச்சியாருக்கும் இப்பேற்பட்ட கோபம் நாச்சியார் மனசை ஈர்த்து இந்த கோபத்தினால பெருமாள் மனத்துக்கு இனியான ஆராயறாம். சரி, இத்தனை பாசுரங்களா கிருஷ்ணனையே முக்கால் பங்கு முக்கால் பங்கு 99 பங்கு பாடின்றிருந்த ஆண்டாள் ஏன் இந்த பாசுரத்துல ராமனை பாடினாங்கிறதுக்கு வியாக்கியானங்கள் நிறைய எழுதுறா. கிருஷ்ணன் தன்னுடைய தோழிமார்களை ரொம்ப ஹிம்சிச்சிருந்து அதுல குளிர்காயறான, சாடிஸ்டிக்கல் பர்சன் அப்படின்னு சொல்லணும், சாடிஸ்டாக இருக்கக்கூடிய பர்சனா கிருஷ்ணன். ஏன்னா ஒரு கோபஸ்திரி இருப்பா அவருடைய குழந்தையோட கிள்ளிட்டு எழுப்பிட்டு போயிடுவான். அப்புறம் இந்த கோபிக்கு வந்து பாப்பாளாம் இருக்க மாட்டேறான் பெருமாள். திருப்பி தன்னுடைய காரியத்தை பார்க்கறச்சே திருப்பி அந்த குழந்தைய தொட்டில கிள்ளிட்டு கிளம்பிடுவானா? இதே மாதிரி பண்ணிட்டே இருந்திருக்கான். ஒரு சமயம் அந்த கோபிக்க பக்கத்திலே நின்று பார்த்துருக்கா ஒளிஞ்சிண்டு. அப்ப தெரிஞ்சு போயிடுச்சு கிருஷ்ணன்னா இதை பண்றான் அப்படின்னு. இது ஆழ்வார் சொல்றச்சே இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி அப்படிங்கிற. அதே மாதிரி தன்னுடைய தோழிய வர சொல்லுவானா கிருஷ்ணன், இந்த மாதிரி வா நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த கோபஸ்திரியும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாளாம். ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதரனை பலருள்ள இவ்வூரில் உந்தன் மாறுவதழுவதற்காக இன்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு கூர்மழை போல் பனிக்கூதலை கூசி நடுங்கி யமுனையாற்றில் வார்மணல் குந்தில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே. வாசுதேவா நீ வரேன் என்று சொன்ன, நீ வருவ உன் கூட சந்தோஷமா இருக்கலான்றது தெரிஞ்சின்றே நீ வர வரன்னு சொல்ற பொய்யெல்லாம் கேட்டுண்டும் நான் வந்து நின்ன, நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். அதே போல இந்த பனியானது அவ்வளோ அடிக்கிறது யமுனையாத்துல, இந்த மணல்லாம் குன்று மாதிரி ஆயிருக்கு, அந்த குன்று மேல நான் நின்றுட்டு உன்னுடைய வரவு பார்த்தேன், ஆனா நீ வரலப்பா, கடைசியில் ஏமாத்திட்ட. மேல சொல்ற பாசுரத்துல அவளுக்கும் இயனல்லை கருமகள் கொந்தல் உருத்தி தன்னை கடைக்கணித்து அப்படின்னு நான் ஆரம்பிக்கிற பாசுரத்துல யாருக்குமே உண்மையா இருக்க மாட்டானா, தான் ஒரு சந்தோஷத்தை காணணுன்றதுக்காக இவாளை ஹிம்சிப்பானான் கிருஷ்ணன். அந்த மாதிரி கிருஷ்ணன் ஹிம்சிக்கிறான் நம்மள, நம்மளுடைய துக்கம் அவனுக்கு சுகம். ஆனா ராமன் அப்படி இல்லை, தன்னுடைய பெண்டாட்டியான சீதை அறத்தின் போயிட்டான்றதுக்காக எவ்வளவு பிரயாசம் எவ்வளவு முயற்சி பண்ணி இந்த லங்கைக்கு போய் சமுத்திரமே கட்டி நினைச்சு பார்க்க முடியுமா ஒருத்தரால இந்த மாதிரி சேது பந்தனம் அப்படிங்கறத யாரால பண்ணிட முடியும்? அதனால இப்பேற்பட்ட சாகசமான காரியங்களை பண்ணி யுத்தம் பண்ணி வானர சேனையை திரட்டிந்து அங்க போய் ராவணன் சம்ஹாரம் பண்ணி சீதையை அழிச்சுட்டான். தன்னுடைய பக்தாளுக்கு ஏதாவது ஒண்ணுனா கோபத்தை தானே வரவழிச்சுண்டு அவளை சம்ஹாரம் பண்றான். இப்பேற்பட்ட வசத்தியான கல்யாண குணங்கள் இருக்கக்கூடிய ராமன்னா நம்ம பாடணும் அப்படிங்கறத பாசுரத்துல சொல்ற. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செட்டவனத்து கிணியானை பாடவும் நீ வாய்க்கிறவாய். நீ ராமனை பாடுறதுக்கு கூடவா வாய திறக்க மாட்ட அப்படின்னு நாச்சியார் இந்த இடத்துல கேட்கிறா. அதனால பகவோ கல்யாண குணாக புத்திரஸ்திய சந்தித்தே அப்படின்ற அயோத்தியா காண்டத்துல இப்பேற்பட்ட கல்யாண குணங்கள்னால மாத்திரமே நிரம்பினவன் ராமன். அது மட்டும் இல்லாத ராமன் கடைசியில தன்னோட தன்னடிச்சோதிக்கு எழுந்திரளச்சு தன்னோட எல்லாரையும் அன்ன சராசரங்களை வைகுந்தத்தேற்றி இப்பேற்பட்ட உபகாரமும் பண்ணக்கூடியவன் பண்ணினவன் ராமன். அதனால மனத்துக்கினியான் அப்படின்னு மனத்துக்கினியானுக்கே பல காரணங்கள் இருக்கு. யசாவத்தா ஆச்சாரியால் எவ்வளவு அனுகிரகித்தாலோ அவ்வளோ அடியன் விஜயாபிச்சிருக்கேன். சதமக மணீலாச்சாரு கல்ஹாரஹஸ்தாஸ்தனபரணமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக விநிகிதாபிஸ்ரக்திரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ நிஷத்யா வித்யானாம் நிகில குமதி வியால கருடஹ சபா சௌபாக்யானாம் சரசகவிதா பத்மசவிதா பிரமாணம் பாஷ்யஸ்ய பிரபதன கலா ஜன்ம ஜலதிஹி கரோது க்ஷேமன்ன கவி கதக கண்டீரவ குருஹ.